نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم قست قلوبكم كالحجارة وأشد قسوة وإن من الحجارة لما يتفجر منها الأنهار وإن منها لما يشقق ويخرج منها الماء وما الله بغافل عما تعملون وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم قل جاء الحق وزهق الباطل ان الباطل كان زهوقا صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய பேரருளால் பெருங்கிருபையால் இந்த புனிதமான தீன் அல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாகவும் வாழ்வியல் முறையாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அற்புதமான உண்மையை அல்லது ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான். என்னவென்றால், உலகத்தில் பல நேரங்களில் அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஷைத்தான் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான அழிப்பதற்கான சூழ்ச்சிகளில் இஸ்லாமிய எதிரிகள் செய்வதாக இருந்தாலும் சரி, பல நேரங்களிலே அந்த ஷைத்தானும் ஷைத்தானுடைய அடிவருடிகளும் உண்மைக்கு புறம்பானவற்றை சத்தியத்திற்கு மாற்றமானவற்றை மிகவும் பந்தாவாக படோபடாபமாக மிகவும் அலங்காரமாக யதார்த்தத்திற்கு மாற்றமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக விளம்பரத்தின் மூலமாக அசத்தியத்தை உலகத்தில் நிலைநாட்ட நினைப்பார்கள். பொய்யை உண்மையாக்க முயற்சி செய்வார்கள். இது உலகத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடியது. எப்படி என்றால், ஆன்மீக ரீதியாக நாம் சொல்வதாக இருந்தால் ஷைத்தான் இந்த சூழ்ச்சிகளை செய்வான். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உண்மையை மறைத்து சத்தியத்தை மறைத்து எது உண்மையோ அதை மிக குறைவாக காட்டி பொய்யை பெரிதாக காட்டி சத்தியத்தை மிக தாழ்வானதாக எளிதானதாக காட்டி அசத்தியத்தை மிக பெரிதாக காட்டி பொய்யையும் புரட்டுகளையும் போலியையும் பித்தலாட்டங்களையும் மிக பிரபலமான விஷயங்களாக உருவகப்படுத்தி விளம்பரம் செலுத்தி ஷைத்தான் மனிதர்களை வழியெடுப்பான். இப்போது நாம் பார்க்கின்ற அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆகரத் என்ற சத்தியமும் கபர் என்ற சத்தியமும் ஆகரத்துடைய வெற்றி என்ற சத்தியமும் நமக்கு முன்னால் மறைக்கப்பட்டு பல நேரங்களிலே இந்த அற்பமான இந்த உலக லாபங்கள் தான் இந்த உலக விஷயங்கள் தான் நமக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் உருவகப்படுத்தி ஷைத்தானால் காட்டப்படுகின்றது. பல நேரங்களிலே ஒன்றுமில்லாத அழிந்து போகக்கூடிய சாதாரண அற்பமான விஷயங்கள் கூட நமக்கு மிக பெரிதாக ஷைத்தான் காட்டுவான். அற்புதமான வாழ்க்கையாகிய ஆகரத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ் ரசூலுடைய சிபாரிசையும் ஷைத்தான் நமக்கு ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண பொருளாக காட்டுவான். இதே முறையை ஷைத்தானுடைய அடிவருடிகள் கையாண்டு ஷைத்தானுடைய அடிவருடிகள் கடைபிடித்து அவர்கள் இந்த உலகத்திலே சத்தியத்தை ஒன்றுமில்லாததாகவும் உண்மையை ஒன்றுமில்லாததாகவும் காட்டி பொய்யையும் போலியையும் பித்தலாட்டங்களையும் மிகப்பெரிய விஷயமாக அல்லது மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமானதாக ஒரு அபூர்வமானதாக அந்த பொய்யை பித்தலாட்டங்களை உருவகப்படுத்தி பிரச்சாரம் செய்வதை உலகத்திலே பார்க்கின்றோம். இந்த நிலைக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு அழகான வாசகத்தின் மூலமாக ஒரு அழகான வார்த்தையின் மூலமாக உலகத்திற்கு அப்புறம் ரப்பல் ஆலமீன் பிரகடனப்படுத்தினான். قل نبيه நீங்கள் சொல்லுங்கள், ஜா அல் ஹக்கு வ ஸஹக அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நிச்சயமாக பல நேரங்களிலே சத்தியம் அமுக்கப்பட்டு விடும், உண்மை அப்படியே மாய்க்கப்பட்டு விடும், உண்மை இல்லாததை போன்று ஆக்கப்பட்டு விடும், பொய்யும் அசத்தியமும் தலைவிரித்தாடும். ஆனால் குல் ஜா அல் ஹக்கு, சத்தியம் வந்தே தீரும், வ ஸஹக அல் பாத்தில் பாத்தில் அழிந்தே தீரும், வ இன்னல் பாத்தில கான ஸஹூகா. ஏனென்றால் அசத்தியத்தினுடைய இயல்பே அது அழிவதுதான். ரப்பல் ஆலமீன் வார்த்தை, அசத்தியத்தினுடைய இயல்பே அது அழிவதுதான், பொய்யினுடைய இயற்கையே அது காணாமல் போவதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுது எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தினார்களோ அப்பொழுது இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாத்திற்கு எதிராக யூதர்களும் நஸ்ரானிகளும் சூழ்ச்சிகள் செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மையை சத்தியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு ஆக்கி அவர்களுடைய அசத்தியத்தை தலைதூக்க செய்வதற்காக சூழ்ச்சிகள் செய்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்திய வார்த்தை தான் குல் ஜா அல் ஹக்கு வ ஸஹக்க அல் பாத்தில், சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்துவிட்டது. இன்னல் பாத்தில கான ஜஹூகா, நிச்சயமாக அசத்தியத்தினுடைய இயல்பே அது அழிந்து விடுவதுதான், அது அழிந்தே தீரும் என்று ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு சொன்னான். அன்புக்குரியவர்களே, சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு சொன்ன ஒரு செய்தியை இங்கே நான் ஞாபகப்படுத்துகின்றேன். பராக் ஒபாமா என்பவர் அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்றார். பதவி ஏற்கக்கூடிய நேரத்திலே அவரை பற்றி உலகத்தில் உள்ள மீடியாக்கள், உலகத்தில் உள்ள ஊடகங்கள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தன என்றால், ஒபாமா என்ற ஒரு மனிதர் வந்துவிட்டால் உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகின்றார் என்றால், அவரும் ஆட்சிக்கு வரும்பொழுது வி வாண்ட் சேஞ்ச் என்ற முழக்கத்தோடு தேர்தலை எதிர்கொண்டார். வி வாண்ட் சேஞ்ச், நமக்கு ஒரு மாற்றம் தேவை, நமக்கு ஒரு மாற்றத்தின் மூலமாக சாதிக்க முடியும், இப்படியே காலம் போயிருந்தா என்ன அர்த்தம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வி வாண்ட் சேஞ்ச் என்ற ஒரு முழக்கத்தோடு அவர் அமெரிக்காவுடைய ஆட்சியை பிடித்தார். அப்படி அவர் ஆட்சிக்கு வரப்போகிறார் என்ற உடனே வந்து ஜெயித்தவுடன் உலகத்தில் உள்ள மீடியாக்கள் எல்லாம் ஆஹா ஓஹா என்று புகழ்ந்து தள்ளின. ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், எந்த அளவுக்கு ஒரு கருப்பு மோசமான கருப்பினத்தை சார்ந்தவர், அமெரிக்காவிலே வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் அப்படி ஒரு தீராப்பகை காலங்காலமாக இருந்த காலம் உண்டு. கருப்பர்களை அவர்கள் ஒரு மனிதர்களாக அல்ல மிருகங்களிடம் மோசமாக மதித்த காலம் உண்டு வெள்ளையர்கள், வெள்ளைக்காரர்கள். இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, ஆதாரப்பூர்வமான உண்மையான வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல வெள்ளையர்களுடைய சிமிட்ரிகளிலே, வெள்ளையர்களுடைய அந்த அடக்க ஸ்தலங்களிலே, வெள்ளையர்களுடைய கல்லறைகளிலே எழுதி வைத்திருப்பார்கள், There are no permit to burial dogs and blacks. இங்கே கருப்பர்களும் நாய்களும் அடக்கம் செய்வதற்கு இங்கே அனுமதி வழங்கப்பட மாட்டாது. வெள்ளையர்களுடைய கல்லறையிலே இங்கே நாய்களுக்கும் கருப்பர்களுக்கும் அடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எழுதி வைக்கப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அமெரிக்காவிலே. கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிளவு, மிகப்பெரிய ஒரு தீராப்பகை ஏற்பட்ட காலத்திலே இந்த ஒபாமா என்ற ஒரு கருப்பர் அமெரிக்காவினுடைய பொறுப்பை எடுத்து அவர் அமெரிக்காவினுடைய நிலையை தலைகீழாக மாற்றப் போகிறார். அமெரிக்காவின் நிலையை அல்ல, இந்த உலகத்தினுடைய நிலையையே தலைகீழாக மாற்றப் போகிறார் என்று மீடியாக்கள் பிரச்சாரம் செய்தன. எப்படி தற்போது பார்ப்பன மீடியாக்கள், இந்தியாவில் உள்ள பார்ப்பன மீடியாக்கள், பார்ப்பன உயர்ஜாதி மீடியாக்கள், முதலாளித்துவ மீடியாக்கள், வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிகள் போடக்கூடிய எலும்புக்கு வாலாட்டக்கூடிய இங்குள்ள மீடியாக்கள், அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு ஒரு போலியை உண்மையை போன்று உருவகப்படுத்தி காட்டுகிறார்களோ. நரேந்திர மோடி என்பவர் வந்துவிட்டால் இந்தியாவிலே இனி தேனாரும் பாலாரும் ஓடப்போகிறது, இந்தியாவில் உள்ள எல்லா ஊழலையும் ஒழித்து விடலாம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நரேந்திர மோடி பிரதமர் ஆவதான் என்று நரேந்திர மோடி யூரின் போவதை கூட அவர் ஃபாரின் போவதை போன்று உருவகப்படுத்தி காட்டக்கூடிய இன்றைய மீடியாக்கள் என்ன ஒரு அசிங்கமான ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றனவோ, இதே அயோக்கியத்தனத்தை அன்றைய மீடியாக்கள், உலகளாவிய மீடியாக்கள் செய்தன. எப்படி ஒரு பொய்யை சித்தரித்து மிக பெரிதாக காட்டி பொய்க்கு மேல் பொய், பொய்க்கு மேல் பொய்யை சொல்லி அந்த பொய்யை உண்மை என்று நம்ப வைக்கக்கூடிய சூழ்ச்சி வேலைகளை இப்பொழுதைய மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இதே போன்ற வேலையை அன்று 8 வருடங்களுக்கு முன்பாக செய்தன. ஆஹா, ஒபாமா வரப்போகிறார், இந்தியாவின் நிலை அமெரிக்காவின் நிலை தலைகளாக மாறப்போகிறது, உலகத்தின் நிலை மாறப்போகிறது என்றெல்லாம் கதை கதையாக, கற்பனை கற்பனையாக, பக்கம் பக்கமாக, பத்தி பத்தியாக எழுதினார்கள் மீடியாக்கள். இரண்டு காரணம், ஒன்று இந்த அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய நிலைமை, கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தீராப்பகையை தீர்த்து வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரஞ்சீவியாக, தீராப்பகையை தீர்த்து வைக்கும் ஒரு தீர்க்க தரிசியாக வந்திருக்கிறார் என்று ஒபாமா உருவகப்படுத்தினார்கள். இன்னொன்று, இவருடைய ஒரிஜினல், இவருடைய அடிப்படை எங்கிருந்தால், இவர் ஒரு முஸ்லீம் பரம்பரையை சார்ந்தவர், இவர் ட்ரெடிஷனலாக ஒரு முஸ்லீம் பரம்பரையை சார்ந்தவர். உலக அளவிலே முஸ்லீம்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வையும் அந்த வெறுப்புணர்வையும் இவர் வந்து தீர்த்து விடுவார் என்றெல்லாம் அவரை பற்றி ஆகா ஓகம் என்று எழுதின. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, இந்த பராக் ஒபாமா பதவியேற்ற நாளிலே அமெரிக்க வரலாற்றிலேயே அதிபர் பதவியேற்கும் பொழுது எந்த அதிபருக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியது கிடையாது, அவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் கூடியது. உண்மையும் கூடாது, உண்மையும் கூட மிகப்பெரிய கூட்டம் கூட்டப்பட்டது அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு. ஏன் இது போன்ற ஒரு பதவியேற்பை, இது போன்ற ஒரு அதிபர் இதுவரை அமெரிக்கா வந்தது கிடையாது, எந்த அமெரிக்க அதிபருடைய பதவியேற்புக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது கிடையாது என்று மீடியாக்கள் மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தன. அருமைக்குரியவர்களே, அப்பொழுதே நான் 8 வருடங்களுக்கு முன்பே நாம் இந்த ஒபாமா வந்துவிட்டால், பதவியேற்று விட்டால் இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய அல்ல மீடியாக்கள் உலகத்தில் உருவகப்படுத்தக்கூடிய இந்த பொய்கள் எல்லாம் நடக்குமா, இந்த விஷயங்கள் நடக்குமா, அல்லது இவைகள் பொய்யை மூடி மறைக்கின்றனவா என்பதை பற்றி சொல்லும் பொழுது நான் ஒரு வார்த்தை சொன்ன அந்த நேரத்தில், ஒபாமா நல்லவராக இருக்க முடியுமே தவிர அவரால் நல்லவராக இயங்க முடியாது, நல்லவராக இயங்க முடியாது. அதை நாம் கடந்த 8 ஆண்டுகளிலே பார்த்தோம். அவர் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு கூட தொடர்ந்து பார்க்கிறோம், அவரால் நல்லவராக இயங்க முடியவில்லை. ஏனென்றால் சகோதரர்களே, அமெரிக்காவை பொறுத்தவரையிலே, அமெரிக்கருடைய மனநிலையை பொறுத்தவரையிலே, த காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்வார்கள் அமெரிக்காவை, கடவுளுடைய சொந்த பூமி அமெரிக்கா, கடவுளுடைய சொந்த பூமி அமெரிக்கா, த காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அந்த கடவுளுடைய சொந்த பூமியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய வளத்துக்காக யாரையும் அழிக்க தயங்க மாட்டார்கள், எந்த நாட்டையும் நசுக்க தயங்க மாட்டார்கள் என்பது இருவரை அமெரிக்க அதிபருடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணங்களை பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய ஒரே நோக்கம் தங்கள் நாட்டு நலன், தங்கள் மக்களின் நலன். நான் நல்லா இருக்கணும், எங்க நாடு நல்லா இருக்கணும், காட்ஸ் ஓன் கண்ட்ரியினுடைய மக்கள், கடவுளுடைய சொந்த நாட்டிற்குரிய மக்கள் இவர்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும், இவருடைய சுபிட்சத்திற்காக எவரையும் அழிக்கலாம், யாரையும் அழிக்கலாம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய தாரக மந்திரம். ஆனால் அருமைக்குரியவர்களே, இந்த பொய்களும் பித்தலாட்டங்களும் என்றைக்குமே ஜெயிக்காது. சத்தியம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது உலகத்தில் காட்டிக்கொண்டிருக்கிறான் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியை. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்த அமெரிக்கா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மோசமான தீர்வை நோக்கி செல்லக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் கற்றுக் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டியை அடிப்படையாக கொண்ட அந்த பொருளாதார திட்டத்தை அமெரிக்காவும் சரி, யூதர்கள் கற்றுக் கொடுத்தபடி அந்த முறைப்படி அமெரிக்காவும் சரி, உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ, அத்தனை நாடுகளும் பொருளாதாரத்தில் நசுங்கி போய் நாசமாக கிடக்கின்றன. அதற்கு அமெரிக்கா ஒரு முதல் முன்னுதாரணம். இப்பொழுது சமீபத்திலே அமெரிக்கா வரலாற்றிலே பில் கிளின்டன் ஆட்சி நடத்திய பொழுது சுமார் 18 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அனைத்து அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டு சுமார் 800,000 அரசு அலுவலர்கள் வேலை இழந்திருக்கின்றார்கள். 800,000 பேர், அத்தனை அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டு விட்டன. ஒரு மாதத்திற்கு அப்படி மூடப்படும் என்றால் அமெரிக்காவுக்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 5,000 கோடி இழப்பு ஏற்படுகின்றது. டாலர், 5,000 கோடி டாலர் ஒரு மாதத்துக்கு இழப்பு ஏற்படும் அளவுக்கு அமெரிக்கா வீழ்ச்சியினுடைய படுகொலையை நோக்கி, நாசத்தின் படுகொலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, எவ்வளவுதான் போலிகளை மறைத்து மறைத்து வைத்தாலும், பொய்யை மறைத்து மறைத்து வைத்தாலும், அல்ல பொய்யை மிகப்பெரிய ஒரு சக்தியாக பிரகடனப்படுத்தி காட்டினாலும், அந்த பொய் ஒரு நாளைக்கு வெளிப்பட்டே தீரும் என்பதற்கு முன்னுதாரணமாக இன்று அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலை உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். அமெரிக்கா போட்டிருப்பது என்னவோ பத்திரிகை எழுதின, தமிழ்நாட்டு பத்திரிகை எழுதின, உள்ளாடைகள் கிழிந்தன என்று. இதற்கு தலைப்பு உள்ளாடைகள் கிழிந்தன என்று தமிழ்நாட்டு பத்திரிகை எழுதின. அதாவது அமெரிக்கா கோட்டு சூட்டு போட்டு தன்னுடைய அசிங்கத்தை மறைக்க பார்க்கிறது, ஆனால் அதனுடைய கிழிந்த உள்ளாடைகள் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டன. கோட்டை தாண்டி, சூட்டை தாண்டி, அதை போட்டு மறைத்திருக்கும் கோட்டு சூட்டை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய யதார்த்தமான உள்ளாடைகள், கிழிந்து தொங்கும் உள்ளாடைகள் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டன. அருமைக்குரியவர்களே, இதற்கு காரணம் தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஜா அல் ஹக் வ ஜஹக அல் பாத்தில், சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் ஒரு நாளைக்கு அழிந்தே தீரும். எவ்வளவுதான் சத்தியத்தை மறைத்து, அசத்தியத்துக்கு மெருகேற்றி, அசத்தியத்திற்கு முலா பூசி, அசத்தியத்திற்கு மிகப்பெரிய உருவகம் கொடுத்து அசத்தியம்தான் சத்தியம் என்பதை போன்று உலகத்தை பறைசாட்டினாலும் அந்த அசத்தியம் ஒரு நாள் அழிந்தே தீரும். நாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல்களில் கதை கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஓனாய் ஏதோ தண்ணி ஒரு நீல நிற சாய தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு, தவறி விழுந்த உடனே வெளியே வரும்போது நீல நிறத்தோடு வந்துச்சு, அதை பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்துச்சு, இது என்ன புதுமையான விரோதமான மிருகமா இருக்குமோனு சொல்லி உடனே அதை வச்சு ஓனாய் ரொம்ப நாளைக்கு அந்த மிருகங்களை ஏமாத்தி, நான் தான் ஒரு வித்தியாசமான மிருகம், உங்களை ஆள வந்த ராஜாலாம் ஏமாத்தி இருந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சுது, மழை பெஞ்சவொடனே அந்த சாயம் போயிடுச்சு என்ற ஒரு கதையை நாம் நீதி கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஓனாயினுடைய உண்மை சுரூபம் வெளிப்பட்டது என்று. அருமைக்குரியவர்களே, இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவாரங்களும் சரி, அல்லது அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய சக்திகளும் சரி, அல்லது அமெரிக்காவை இயக்கக்கூடிய யூத நாசகர சக்திகளும் சரி, இவைகள் அனைத்துமே சாய தொட்டியில் விழுந்த ஓநாய்கள், நீல நிற சாய தொட்டியில் விழுந்த ஓநாய்கள். இந்த ஓநாய்கள் ஏதோ நாங்கள் தான் இந்த உலகத்தை பாதுகாக்க வந்த, சாஸ்வதம் படுத்த வந்த நல்லவர்கள் என்பதை போன்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சாயம் களைவதற்கு, சாயம் வெளுப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது. அமெரிக்காவுடைய சாயம் இப்போது வெளுத்துக் கொண்டிருக்கின்றது. யூதர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டி அடிப்படையாக கொண்ட அந்த பொருளாதார திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி அவர்களுடைய சாயம் வெளுத்துக் கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பு என்னவென்றால், நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், ரப்புல் ஆலமீன் நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கிற வாழ்க்கை திட்டம், அது பொருளாதார அமைப்பாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், ஆன்மீக அமைப்பாக இருக்கட்டும், சமூகவியலாக இருக்கட்டும், ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல், இஸ்லாம் என்பது ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கை திட்டம், இதுதான் என்றைக்குமே யதார்த்தமானது, உண்மையானது, எளிமையானது. இங்கே பந்தா படோபடாபம் இருக்காது, போலிகளும் போக்கிரித்தனங்களும் இங்கே இருக்காது. இங்கே அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் என்பது யதார்த்தங்கள் நிறைந்த மார்க்கம், இயற்கையான மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சகோதரர்களே. அந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை நாம் பின்பற்றி நடப்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடனாகும். இன்னைக்கு நம்மில் இந்த யூத நசரானியுடைய சூழ்ச்சிக்கு ஆள்பட்டு பொருளாதாரத்தை அடிப்படையாக, வட்டியை அடிப்படையாக கொண்ட அவர்கள் கற்றுக் கொடுத்த பொருளாதார திட்டத்தை இன்று நம்மில் பல பேரும் அதுதான் சரியான திட்டம் என்று வட்டியை அடிப்படையாக கொண்டே எல்லா வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம். பல முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் மக்கள் தனிநபருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆட்சி வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். இந்த யூத நசரானிகள் கற்றுக் கொடுத்த, இந்த யூத சக்திகள் கற்றுக் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம், அது துபாயாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், அத்தனை முஸ்லிம் நாடுகளும் இந்த ஹராமிய ஹராமான பொருளாதார திட்டத்தை மேற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வட்டி இல்லாத பொருளாதார திட்டத்தை கைவிட ஆரம்பித்தன. ஏன்? அமெரிக்காவினுடைய மாய தோற்றத்திற்கு மயங்கி, யூதர்களுடைய போலித்தனத்திற்கு மயங்கி, எதிரிகளுடைய பிரம்மாண்டமான உருவகப்படுத்தப்பட்ட அந்த சக்திக்கு பயங்கி அவர்கள் இதுதான் உண்மையோ என்று செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்னுதாரணமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த, அல்லாஹ் வகுத்து கொடுத்த, இது நாம் பொருளாதார திட்டம் என்று சொல்வது ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். அனைத்து விஷயங்களிலும், அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் வகுத்து கொடுத்த எந்த ஒரு வாழ்க்கை திட்டத்திற்கு எதிராக உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு கொம்பனால் அவன் ஒரு வாழ்க்கை திட்டத்தை கற்றுக் கொடுப்பானால் அது போலியானது, போக்கிரித்தனமானது, அது தோல்வி அடையக்கூடியது என்பதை இன்றைய அமெரிக்க பொருளாதாரம் உலகத்திற்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றது. அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்வுடைய நியமத்தை, அல்லாஹ் நம் மீது கொடுத்த அந்த அருக்குடையை நாம் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நியமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான், எப்படிப்பட்ட அருக்குடை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான், எப்படிப்பட்ட தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த தீன் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு அப்பழுக்கற்றதாக, பரிசுத்தமானதாக நமக்கு வகுத்து தந்திருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த தீன் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடாது? அல்லது நாம் நூற்றுக்கு நூறு பின்பற்றி வாழ்கின்றோமா? நம்முடைய பொருளாதாரத்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், ஆன்மீக துறையாக இருக்கட்டும், சமூகவியலாக இருக்கட்டும், அல்லது அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் தீன் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததை நாம் பின்பற்றி வாழ்கின்றோமா? அன்பு சகோதரர்களே, நூற்றுக்கு நூறு நாம் பார்ப்போமினால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தீன் இஸ்லாத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக, அல்லாஹ்வுடைய வழிபாடு, அல்லாஹ்வுடைய கொள்கைகளுக்கு எதிராக, அல்லாஹ் வகுத்து கொடுத்த வாழ்க்கை திட்டத்திற்கு எதிராக எத்தனை முறைகளை, எத்தனை திட்டங்களை எதிரிகள் உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்களோ அத்தனையுமே படுகோல்வியைத்தான் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அது அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடைய திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கு இருக்கக்கூடிய ஃபாசிஸ்டுகளான நரேந்திர மோடிய திட்டமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் நாளுக்கு நாள் பல்லிழித்துக் கொண்டிருக்கின்றன. நிரந்தரமானது, தீர்வானது, உறுதியானது, இறுதியானது அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான் என்ற இந்த உன்னதமான செய்தியை நாம் உலகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான், அந்த அடிப்படையில் தான் இதே அமெரிக்க அதிபர் ஒபாமா பதவியேற்ற பொழுது அவர் சில வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். உலக மீடியாக்கள் எல்லாம் அந்த வாக்குறுதிகளை அப்படியே, ஆஹா, இவரை போன்ற ஒரு உலகத்தை பாதுகாக்க வந்த ஒரு பரலோக ரட்சகர் யாரும் இருக்க முடியாது, இவர் தான் பரலோகத்திற்குரிய ரட்சகர், இந்த உலகத்திற்கான ரட்சகர் என்றெல்லாம் அவரை மெச்சி மகிழ்ந்தன. ஆனால் அவர் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் சகோதரர்களே, அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அதிபர் வேண்டுமானால் அமெரிக்கராக இருக்கலாம், ஆனால் அந்த அமெரிக்க அதிபரை தீர்மானிப்பது யூத நாசகார சக்திகள். அவர்கள் நல்லவராக இயங்கிவிட மாட்டார்கள். இராக்கில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் நாம் படையை வாபஸ் பெறுவேன் என்று சொன்னார். அவரால் பெற முடியவில்லை. குவாண்டனமோ சிறையில் நடந்த அநியாயத்திற்கும் மனித உரிமை மீறலுக்கும் அட்டுழியங்களுக்கும் தீர்வு காணுவேன் என்று சொன்னார். அவரால் தீர்வு காண முடியவில்லை. என்ன செய்தார்? அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மூத்தாகி போன உசாமா பின் லேடன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயரால் ஒரு நாடகத்தை நடத்தி அவரை சுட்டுக் கொன்று விட்டோம், கடலில் வீசி எறிந்து விட்டோம் என்ற ஒரு பொய்யைத்தான் உலகத்திற்கு அவரால் சொல்ல முடிந்தது. இதுதான் அவர் செய்த சாதனை. அடுத்து 2வது முறை ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் நசுங்கி நாசமா போய் கிடக்கிறது. பொருளாதாரத்தின் நிலைமை நாறிவிட்டது. நாம் அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அசிங்கத்தை துடைப்பதற்கு ஒரு கருவி தேவை என்று ஒசாமா பின் லேடன் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் இந்த ஒபாமா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாசகார சக்திகள், இஸ்லாத்திற்கு எதிரான இந்த குஃப்ரித்தான சக்திகள் அனைத்துமே பாத்திலைத்தான் சந்திக்கும், அழிவைத்தான் சந்திக்கும். இவைகள் இவைகளுடைய நோக்கம் இறங்கு முகம்தான். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அவருடைய அற்புதமான வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இதுதான் நமக்கு தீர்வு தரும். இதை தெரியாமல் நம் அவர்கள் கூட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு. இந்த தீர்வுக்கு ஜனநாயகத்தை எடுத்துக்கலாம், இந்த தீர்வுக்கு சோசியலிஸ்ட் எடுத்துக்கலாம், இந்த தீர்வுக்கு கேபிட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம், இந்த பிரச்சனைக்கு முதலாளித்துவத்தை எடுத்துக்கலாம் என்று ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கேடுகட்ட தீர்வை தான் ஏற்றுக்கொள்ள தவிர எல்லாவற்றுக்கும் பொதுவான இஸ்லாமிய தீர்வை ஏற்றுக்கொள்ள நாம் அச்சப்படுகின்றோம் அல்லது வெட்கப்படுகின்றோம். இன்று இந்தியாவில் பார்க்கின்றோம், நரேந்திர மோடியை வெல்ல வேண்டும் என்றால் நாம் ஒரு கட்சியை ஏற்படுத்த வேண்டும், அந்த கட்சியை ஜனநாயக ரீதியாக ஓட்டு போட வேண்டும். அடுத்த தேர்தல் குத்து வரப்போகின்றது, ஓட்டு குத்துகள் எல்லாம் அரங்கேறப் போகின்றன. கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், பெரிய பெரிய இஸ்லாமிய சிந்தனவாதிகளாக இருந்த கட்சிகள் எல்லாம் இன்று ஓட்டு பிச்சைக்காக ஐயாவோடவோ அம்மாவோடவோ அவரோடவோ இவரோடவோ போய் கூட்டு சேரக்கூடிய குத்துக்கள் எல்லாம் பார்க்கப் போகின்றோம். அருமை சகோதரர்களே, இவைகளால் எல்லாம் ஏதாவது சமுதாயத்திற்கு தீர்வு கிடைக்குமா என்றால் நிச்சயமா சத்தியமா கிடைக்காது. ஏன்? இவை அனைத்துமே இஸ்லாத்திற்கு எதிரானவை என்பதனால். இவர்கள் தேர்ந்தெடுக்கும் தீர்வுகள் இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதனால் நிச்சயமாக இவற்றால் தீர்வு கிடைக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எந்த தீர்வை கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான் உண்மையான தீர்வு. ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்கின்றான், உமை யுஷாக்கிக ரசூல மின் பாதி மா தபையன அல் ஹுதா வ யத்தபி கைர சபீல் அல் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா. உமை யுஷாக்கிக ரசூல மின் பாதி மா தபையன அல் ஹுதா, இதுதான் நேர்வழி, இதுதான் சத்தியம், இதுதான் மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தீர்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தீர்வையும் இதுதான் தீர்வு என்று தெரிந்த பிறகும் உமை யுஷாக்கிக ரசூல மின் பாதி மா தபையன அல் ஹுதா, தனக்கு நேர்வழி, தீர்வு, மார்க்கம், வழி இதுதான் என்று தெரிந்த பிறகு யார் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த முறையை விட்டு விலகி அவர்களாக ஒரு முறையை தேர்ந்தெடுத்து ஒயத்தபிய கைர சபீலில் மூமினின் மூமினுடைய பாதை அல்லாத ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்களோ, காஃபிருடைய வழியை பின்பற்றுகிறார்களோ, நுவல்லிஹே மாத்தவல்லா நுவல்லிஹே மாத்தவல்லா, அவர் போகும் பாதையிலேயே அவரை போக விட்டு ஒரு நுஸ்லிஹி ஜஹன்னம் கடைசியாக நரகப்படுகொலையை கொண்டு சேர்த்து விடுவோம். வசாத் மசீரா, அதுதான் ஒதுங்குமிடங்களில் மிக மோசமான ஒதுங்குமிடம். ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த தீர்வு அது நம்முடைய அரசியலாக இருக்கட்டும், நம்முடைய ஆன்மீகமாக இருக்கட்டும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுகிறார், ஆன்மீகத்துக்கு மட்டும் ரசூலாவை எடுத்துங்க, தொப்பி போடணுமா போடக்கூடாதா, விரல ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா, காலை அகட்டணுமா நீட்டணுமா, அப்படி வைக்கணுமா, இப்படி இதெல்லாம் ரசூலாவை பற்றி வாய்க்கிலே பேசக்கூடியவர்கள் அரசியல் என்று வந்துவிட்டால் இல்லை இல்லை இங்கே ரசூலாவை பார்க்க வேண்டியதில்லை, இங்கே நம்ம அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ஆதரவு கொடுத்து ஓட்டு கேட்கலாம், திருத்தராவி பிச்சை கேட்கலாம். ஆன்மீகம் என்று வந்து விட்டால் மட்டும் ரசூலுல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று வந்து விட்டால் மட்டும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் குர்ஆனும் ஹதீஸும், ஆனால் மற்ற அரசியல் என்று வந்து விட்டால் இந்த நம்ம இந்தியாவுக்கு அது ரசூலுல்லாஹ் சொல்ற தீர்வுலாம் ஒத்து வராதுங்க, நாம அந்த கேடுகட்ட ஜனநாயகத்துக்கு பின்னாலே போகலாம். அருமைக்குரியவர்களே, இதெல்லாம் போலிகள், உருவகப்படுத்தப்பட்டவைகள், இதெல்லாம் யதார்த்தத்திற்கு எதாவது எதிரானது, யதார்த்தத்துக்கு மாற்றமானது, யதார்த்தமானதும் இறுதியானதும் வெற்றி பெறுவதும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இது அமெரிக்கருடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய படிப்பினை, அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய அன்றாட வீழ்ச்சியின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம். ஒபாமா வந்துவிட்டால் உலகமே உயிரடையும் என்று சொன்னார்கள், ஆனால் அவரால் உலகத்தை காப்பாற்றுவது இல்லையோ, குறைஞ்சபட்சம் அவரை நம்பி ஓட்டு போட்ட அமெரிக்க மக்களை கூட அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அந்த அமெரிக்க மக்களுக்கு அவர் செய்த மிகப்பெரிய கைமாறு என்ன, 800,000 பேருக்கு அரசு ஊழியர்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பினதுதான் அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு. ஏன்? இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதுவரை போலியாக பேசியதெல்லாம் மீடியாக்களுடைய கவர்ச்சி, இதுவரை பேசியதெல்லாம் போலித்தனமானது, யதார்த்தத்துக்கு எதிரானது. உண்மை என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் ஹராமாக்கப்பட்ட வட்டி அடிப்படையாக கொண்ட எந்த பொருளாதார திட்டமும் இப்படித்தான் 800,000 இல்ல, இது 80,000 8 கோடியாக 80 கோடியாக இன்னும் உயர்ந்து கொண்டே செல்லும். அவர்கள் அத்தனை பேரும் நடுத்தருவுக்கு வந்து நாயாய் அலையும் நிலை ஏற்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிரான நடைமுறை அவர்கள் பின்பற்றியதால். அன்புக்குரியவர்களே, இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்த வாழ்க்கை திட்டம் மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய அருட்கொடை. இது ஏதோ நாம வந்து ஒரு முஸ்லீமா பிறந்துட்டோம், ஏதோ தொழுது பேர்லாம் 5 வேலை, ஏதோ வட்டியா வாங்க கூடாதுங்கிறாங்க இருந்துட்டு பேர்லாம், ஏதோ பொய்யெல்லாம் பேசக்கூடாதுங்கிறாங்க கொஞ்ச நாள் போய் பேசாம இருந்துட்டு பேர்லாம், இப்படி அல்ல. இதை மனசார உணர்ந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் இந்த அருட்கொடையை, இந்த நியமத்தை மனதார ஆதரித்து மனதார ஈடுபடுத்தி, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே நீ எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ், இந்த அருட்கொடையை எந்த சூழ்நிலையிலும் இழக்க தயாராக இல்லை, இந்த நியமத்தை நான் முழுமையாக அனுபவித்தே தீர்வேன், ருசித்தே தீர்வேன் என்ற ஒரு முழுமையான மன உணர்வோடு அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை பின்பற்றும் பொழுதுதான் அந்த தீன் அல் இஸ்லாத்தின் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றானோ அந்த நன்மை பெற முடியும். வல்ல ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய மக்களாக நம் யாக்கியல்வானாக. இந்த தீன் அல் இஸ்லாத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த வெற்றியை நமக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.